بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم. صدق الله العلي العظيم. وقال النبي عليه الصلاة والسلام: يا معشر الشباب، من استطاع منكم الباءة فليتزوج، فإنه أغض للبصر وأحسن للفرج، ومن لم يستطع فعليه بالصوم، أو كما قال صلى الله عليه وسلم. கணியத்துக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய உலமா பெருமக்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த மாலை பொழுதினில் அல்லாஹனுடைய மாளிகையில் ஒரு சுன்னத்தான மாப்பிள்ளையை பொறுத்தவரையில கடமையான ஒரு மஜ்லிஸில் நம் அனைவரையும் உட்கார வைத்திருக்கிறார். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படை இபாதாத்துகளில் அமைக்கப்பட்டுள்ளது. வணக்க வழிபாடுகள் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை, ஃபவுண்டேஷன். ஈமான், நம்பிக்கை, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இது போன்ற இபாதாத்துகளில் தான் இஸ்லாம் என்ற இந்த கட்டிடம் நின்று கொண்டிருக்கிறது. அந்த இபாதத்துகளுடைய பரிபூரணத்துவம் தொழுகையில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அனைவருக்குமாக ஒன்று சேர அனைத்து காலத்திலும் விதிவிலக்கில்லாமல் கடமையாக கூடிய ஒரு இபாதத் தொழுகை. எனவே இஸ்லாத்தினுடைய அடிப்படை இபாதத்தில் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய பூரணத்துவம் ஒரு பில்டிங்கினுடைய கூரையை போல இருப்பது அஹ்லா. ஒரு பில்டிங்கினுடைய கூரையை போல இருப்பது எப்படி? ஒரு பில்டிங்க்கு அடிப்படம், அடித்தளம், ஃபவுண்டேஷன் தேவையோ, இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஃபவுண்டேஷன் இபாதத்துகளோ, அதுபோல இஸ்லாத்தினுடைய பரிபூரணத்துவம் அல்லாஹு தஆலா அஹ்லாக்ல வைத்திருக்கிறார். அஹ்லாக், நல்ல பண்புகள், நற்பண்புகள். இன்னைக்கு நிறைய மக்களை பார்க்கலாம், இபாதத் இருக்குது, தொழுகை இருக்குது, நோன்பு பிடிக்கிறாங்க, ஜகாத் கொடுக்கிறாங்க, ஹஜ் செய்றாங்க, எல்லாம் செய்றாங்க, ஆனா அஹ்லாக் வைஸ் எல்லாரும் நிறைய பேர் இன்னைக்கு ஜீரோ. நல்ல பண்புகள், யார கேட்டாலும் யார பார்த்தாலும் நல்லெண்ணம் கொள்ளும் தன்மை நிறைய பேரிடத்துல இல்ல. ஒருதர் ஒருதரை பார்த்து வாயால சிரிக்கிறோமே தவிர உள்ளத்தால சிரிக்கிறோம் இல்ல. ஒருவருடைய முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுபவர்கள் சமூகத்தில் குறைந்து விட்டார்கள். ஒருவர் மேல இருக்கிறாரு, நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, கீழே உளுந்துட்டாரு, திடீரென்று ஏதோ ஒன்றாவி லொஸ்டாவிட்டாரு, கை தட்டி பூ போடுறது மட்டும் தான் இல்ல, மற்றபடி எல்லாம் செய்யறோம் இன்னைக்கு. இதனால்தான் அஹ்லாக்கை அல்லாஹ் பூரணத்துவமான இஸ்லாத்தினுடைய கூறியாக ஆக்கி வைத்திருக்கிறான். அடிப்படை இருந்து வேலை இல்ல, அந்த வீடு பூரணமான வீடாக கருதப்பட மாட்டாது இதுவரை அஹ்லாக் என்று அந்த கூரை சம்பூர்ணமாக போடப்படவில்லை. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஹ்லாக்கினுடைய பூரணத்துவம் எங்க இருக்குது? ஒரு மனிதன் சிறந்த அஹ்லாக் உடையவன், சிறந்த தன்மைகள் உள்ளவன், அவனுடைய குவாலிட்டிஸ், PR, public கூட உள்ள relationship, public relationship. அக்ராக்குக்கு சொல்றது ஷார்ட் ஃபார்ம் என்ன PR. என்ன PR சரியா இல்லையா, என்ன PR மோசமா நல்லா இருக்குதான், ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் அடிக்கடி. அஹ்லா அதனுடைய பூர்ணத்துவத்தை அல்லாஹு தஆலா ஹயா என்ற வெக்கத்தில் வைத்திருக்கிறான். வெக்கம் யாருக்கு இருக்குதோ அவர்கள் பூரணமான அஹ்லாக் உடையவர்களாக இருப்பார்கள். ரீதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத, உனக்கு வெட்கம் இல்லை என்றால் நீ நாடியதை செய்து கொள், விருப்பமானதை எல்லாம் செய்து கொள், விரும்பியதை பேசி, விரும்பியதை சாப்பிடு, விரும்பியபடி நடந்து கொள். வெட்கம் அஹ்லாக்கினுடைய நல்ல பண்புகளுடைய பூரணத்துவம் அல்லாஹு தஆலா ஹயாவுல வைத்திருக்கிறான். ஹயா என்ற அந்த வெட்கத்தினுடைய பூரணத்துவத்தை அல்லாஹு தஆலா நிகாஹ்ல வைத்திருக்கிறான். நிகாஹ்ல வைத்திருக்கிறான். இந்த சமூகத்தில் நிகாஹ் முடிப்பது கஷ்டமாகி விடுமோ அந்த சமூகத்திலிருந்து வெட்கம் கலட்டப்படும். எந்த சமூகத்தில் நிகாஹ் இலகுவாக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே வெட்கத்தை பார்க்கலாம். இன்னைக்கு உதாரணத்துக்கு நாங்கள் வேற எங்கேயும் போக தேவையில்ல. சுப்ஹானல்லாஹ், இன்று நிகாஹ் என்று ஒன்று இல்லை. ஒரு சமூகத்திலே நம்ம நாட்டை சேர்ந்த நமது நாட்டை சூழ உள்ள சில நாடுகளை தவிர நிறைய நாடுகளுக்கு போனால், குறிப்பாக நாங்க இன்றைக்கு பார்க்கிற நாடுகளில் டூரிஸ்டாக வந்து அலைந்து கொண்டிருக்கும் அந்த மக்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். அவர்களை பார்த்து பெருமைப்படுவதற்கோ பொறாமைப்படுவதற்கோ உகந்தவர்கள் அல்ல, பரிதாபத்துக்குரியவர்கள், வெட்கத்தை இழந்தவர்கள். நிகாஹ் என்ற அந்த தலைப்பு அவர்களுடைய நாட்டில் கிடையாது. நிகாஹ் என்ற தலைப்பு அவங்க நாட்டில் கிடையாது. நமது நாட்டில் இன்னும் பாக்கியாக இருக்குது, மீதமாக இருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நிகாஹ் முடிப்பது நம்ம நாட்டில் கஷ்டமாகி கொண்டு போகுது. சில பகுதிகளில் ஏலவே கஷ்டம், எப்பொழுதோ கஷ்டம். எந்த பகுதிகளில் நிகாஹுக்கு கஷ்டமோ, நிகாஹ் முடிக்க செலவீனம் மூலமாக அல்லது பல பிரச்சனைகள் மூலமாக நிகாஹ் பின்தள்ளப்படுகிறதோ அங்கு விபச்சாரம் அதிகரிக்கும். எந்த ஊர்ல விபச்சாரம் அதிகரிக்குமோ அல்லாஹுடைய தண்டனை, பேஹயாஇ, அல்லாஹுடைய அந்த தண்டனைக்கு உட்படுவார்கள். உலகத்தில் மக்கள் எங்கெல்லாம் தண்டிக்கப்படுகிறார்களோ, உலகத்தில் மக்கள் எங்கெல்லாம் பூமிக்குள்ளே சுருவாங்கப்படுகிறார்களோ, உலகத்தில் சுனாமியால், சுனாமி போன்ற முசீபத்துகளால் எங்கெல்லாம் மக்கள் காவு கொள்ளப்படுகிறார்களோ, நாம் பேர் வைத்திருக்கின்றோமே இயற்கை அனர்த்தம், இயற்கை அனர்த்தம் என்று. அன்பார்ந்த சகோதரர்களே, இயற்கை அனர்த்தம் அல்ல அது, பேஹயாஇ, வெக்கம் கெட்ட தன்மைக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. நமக்கு தெரிய நமது நாட்டில் மிகப்பெரிய ஒரு அதாப், சுனாமி என்ற அதாப் வந்து விட்டு சென்று பல்லாண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் நாளாந்தம் இது போன்று அதாபுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அந்த வெக்கம் கிட்ட நாடுகள், மாதாந்தம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லுவாங்களே, எத்தனையோ மாடியிலிருந்து கீழே விழுந்தும் மீசையில மண்ணொட்டாத கதைன்னு சொல்லி இதை போல இன்னைக்கு மறைச்சு கொண்டிருக்கிறாங்க. மீடியா யார்ட கையிலிருக்குது? மீடியா யார்ட கையிலிருக்குது? அவங்களோட கையிலிருக்குது. மீடியாஸ் அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கொண்டு மறைத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கெல்லாம் வெக்கம் கெட்டு மக்கள் அழுகிறார்களோ, வெக்கம் கெட்டு ஆண்களும் பெண்களும் விபச்சாரர்களாக திரிகிறார்களோ, அல்லாஹ் அவர்களை தண்டித்துக் கொண்டுதான் இருக்கிறான் உலகத்திலே. அன்று முதல் இன்று வரை அல்லாஹ்வுடைய சுன்னத்தை தான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, 1752 தான் முதன் முதலாக பெண் நிலைவாத சுதந்திரம், அதாவது பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று போராட்டம் ஆரம்பித்த வருடம் 1752. ஒரு பெண்ணின் மூலம் ஒரு புத்தகத்தை எழுத வைத்தார்கள். எழுதியவர்கள் யாரோ அந்த பெண்ணுடைய பெரிய ஒரு படித்த ஒரு உலகராவிய பல அறிவுகளை, பல கலைகளை கற்ற அந்த பெண்ணை வைத்து முதன்மைப்படுத்தி அவளை ஒரு புத்தகத்தை எழுத வைத்து உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். அன்று வரைக்கும் ஐரோப்பாவினுடைய பெண்கள் கூட தங்களுடைய தலைகளை திறந்தவர்களாக பாதையில் நடமாடவில்லை. இதுதான் சரித்திரம். நமது சாதாரண கிராமங்களிலே முஸ்லிம் பெண்கள் எப்படி இன்று தலைகளை முக்காடிட்ட வண்ணம் நடமாடுகிறார்களோ 1752 முதல் ஐரோப்பாவினுடைய நிலைமையும் இதுதான். இன்று இந்த பெண் சுதந்திரம் போராட்டத்தை கையெடுத்துக் கொண்டு பெண்கள் பாதையில் இறங்கினார்களோ, நமக்கு வீட்டுக்குள்ளே அடைந்து கிடக்க முடியாது என்று அவர்களை பாதையில் இறக்கிவிட்டார்களோ, சுயநலவாதிகள், கயவர்கள், நயவஞ்சகர்கள், உள்ளொன்றை வைத்துக் கொண்டு புறமொன்றை காட்டிய அந்த மோசமானவர்கள் எப்பொழுது இந்த கோஷத்தோடு பாதையில பெண்கள் இறக்கிவிட்டார்களோ, அன்று முதல் இன்று வரை பெண்கள் சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களை வைத்து பணம் பண்ண ஆரம்பித்தார்கள், பெண்களை வைத்து ஆடை தொழிற்சாலை, அனைத்து தொழிற்சாலைகளையும் நிறுவினார்கள். பெண்களுடைய அந்த மறைக்கப்பட வேண்டிய பாதுகாக்கப்பட்ட அன்பார்ந்த சகோதரர்களே, ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் முதலாவது உலகத்திற்கு ஒரு மனித குலத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பெண்மணி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் களிமண்ணாலே அனைத்து பேருக்கு முன்னாலே வைத்து படைத்தான், ரூஹை ஊதினான். ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படி படைக்கவில்லை, திரைக்கு பின்னாலே படைத்தான். மலக்குமார்களுக்கும் திரையிட்டு விட்டுத்தான் ஹவ்வாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இடதுபுல விலாயிலபுல இருந்து வெளியாக்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்கள். ஆதமை அல்லாஹ் தட்டி விடுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எழுந்து திரும்பி பார்க்கிறார்கள். அவரது வலது புறம் ஒரு அழகு சௌந்தரியமான ஒரு பெண்மணி நின்று கொண்டிருக்கிறாள். ஆடை இல்லாமல் நிற்கவில்லை, ஆடை இல்லாமல் நிற்கவில்லை. சரித்திரம் சொல்லுகிறது அவளுக்கு முழுமையான ஆடை உடுத்தாட்டப்பட்டு தான் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத் ஒப்படைத்தான். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முழு உலகத்தினுடைய பாதி அழகு கொடுக்கப்பட்டிருந்ததோ, உலகத்தினுடைய மிகப்பெரிய அழகானவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய ஆணோ பெண்களிலே மிக அழகு சௌந்தரியம் உள்ளவர்கள் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆண்களிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பெண்களிலே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். எங்களுடைய முதல் தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கையில கொடுக்கும் பொழுது ஆடையோடு தான் கொடுத்தான், உரியாணியாக கொடுக்கவில்லை. இவ்வளவு அல்லாஹு தஆலா உடையை பற்றி, பெண்ணை மறைப்பதை பற்றி வலியுறுத்துகிறான். ஆனால் அந்த வருடம் முதல் பெண்களுடைய ஆடைகள் சிறு சிறிதாக களைந்து வீட்டுக்குள்ளே அடங்கி கிடந்த அந்த பெண்கள் பாதையில கொண்டு வந்து சீரழிக்கப்பட்டு 1998 லண்டன்ல ஒரு ரிசர்ச், ஒரு கருத்து கணிப்பு பெண்களிடத்துல எடுத்தாங்க. உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா? உங்களுக்கு 1752 முதல் நீங்கள் இருந்த வாழ்க்கை பிடிக்குமா? அவர்களுக்கு சில பெண்களுக்கு தெரியாது, விலாவாரியாக விளக்கம் கொடுக்கப்பட்டு உங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்குமா, அல்லது நீங்கள் இப்பொழுது அரைகுறை ஆடையுடன் நீங்கள் சொந்த கால் நிற்கிறீர்களே, சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த உலகம் உங்களுக்கு பிடிக்குதான்னு கேட்டோன்னே 98% விதமான பெண்கள் சொன்ன பதில் தான், எங்களுக்கு அந்த வாழ்க்கை தான் பிடிக்கும், கணவன் நமக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், நாம் வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும், அதுதான் எங்களுக்கு உண்மையிலே பிடிக்கும். ஆனால் அப்படிப்பட்ட கணவன்மார்கள் எங்களுக்கு கிடைக்கிறாங்க இல்லையே, எங்களை இப்ப டிஷ்யூ பேப்பரை போல ஆக்கிட்டாங்களே என்று சொல்லி 98% பொம்பளையில் சொன்ன பதில். யூஸ் அண்ட் த்ரோ. இன்னைக்கு பெண்கள் எப்படி ஐரோப்பிய நாடுகளிலே, மேற்கத்திய நாடுகளில் பெண்கள் எப்படி யூஸ் அண்ட் த்ரோ, கையை தொடச்சியா ரீச்சி, ஒரு கிழமை பாவிச்சியா விட்டு போடு, ரெண்டாவது கிழமை இன்னொத்தனோட, நீ இன்னொத்த ஒருத்தி ஒருத்தனோட, ஒரு கிழமை இருந்தியா தூக்கி போட்டு இன்னொத்தனோட போ. சிங்கத்துக்கு பழக்கி விட்டார்கள். குடும்ப வாழ்க்கை என்பது கிடையாது, நிகாஹ் என்பது கிடையாது. என்ன சொல்ல வர்றேன்டா, நிகாஹ் என்பது எப்பொழுது கஷ்டமாகி விடுமோ சமூகத்திலே, நிகாஹ் எப்பொழுது சமூகத்திலிருந்து தூர தள்ளப்பட்டு விடுமோ, அங்கே வேஹயாய் வெக்கம் கெட்ட தன்மை உண்டாகும். எங்க வெக்கம் கெட்ட தன்மை வந்து விடுமோ, அவர்கள் அல்லாஹுடைய முசீபத்தில் மாட்டுவார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, பாகிஸ்தானுடைய ஒரு முன்னாள் திரைப்பட கதை ஆசிரியர், திரைப்படங்களுக்கு நாடகங்களுக்கு கதை எழுதிய ஒரு மனிதர் உஷ்ஃபாக் அகமது சாஹிப். இவர் லண்டன்ல வச்சு நடந்த ஒரு செய்திய தன்னுடைய ஒரு புத்தகத்துல விவரிக்கிறார். அவர் சொல்றாரு, மாலை வேளை நான் லண்டன்ல ஒரு பார்க்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், நானும் என்னுடைய மனைவியும் இருக்கிறோம். அவர் சொல்றார், அது சொல்றதுக்கு முன்னால, நான் தப்லீக் ஜமாத் மூலம் ஊந்தப்பட்ட நாள் அன்றுதான். தப்லீக் ஜமாத்தை பற்றி ஒரு நலவிப்பிராயம் அன்று வரை எனக்கு இருக்கவில்லை. அன்று அல்லாஹு தஆலா நான் சொல்ல போன சம்பவத்தை வைத்து நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தினான், என்னையும் அதுக்குள்ளே கொண்டு வந்து விட்டான். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நானும் எனது மனைவி முஸ்பாக் அஹமத் சொல்றாரு, மனைவி உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், மாலை வேலை மகரிப் நேரமாக கொண்டிருக்கிறது. ஒரு தப்லீக் ஜமாத் 6 நபர்கள் பேக தூக்கிக்கொண்டு வராங்க, பாக்குலுக்கு நுழைந்தார்கள், ஒரு இடம் தேடுறாங்க, எனக்கு விளங்கிச்சு உங்க தொடத்த இடம் தேடுறாங்க. ஒரு காலியான ஒரு இடம் கிடைக்குது, பேகெல்லாம் முன்னால வைத்தார்கள், ஒருவர் இமாமாக தக்பீர் கட்டுறாரு, பின்னால மற்ற 4-5 பேரும் நின்று தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிக்கிறார்கள். இது லண்டன்ல 10 வருடங்களுக்கு முன்னால, 10-15 வருடங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்பொழுது பார்க்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, பாதையோரத்துல, பஸ் ஸ்டாண்ட்ல தொழுறது அந்த சர்வசாதாரணமாக இருந்துச்சு. பள்ளிகள் எங்களை நாட்டை போல இங்க ஒரு தக்கையா அங்கு ஜும்மா பள்ளி இல்ல, சில பகுதிகளில் நிறைந்திருக்கும், சில பகுதிகளில் தூரத்தோடு இருக்கும், ஆங்காங்கே நேரமாகினா தொழுவாங்க, இமாம் ஜமாத்தாக தொழுவாங்க, போய்கொண்டே இருப்பார்கள். அப்படியான ஒரு காலம் தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சோன்ன, அந்த கார்ட், அந்த பார்க்ல இருந்த மக்கள், குறிப்பாக லேடிஸ், இந்த ஜமாத் அப்படியே வட்டப்பண்டி வந்துட்டாங்க. ஜமாத் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது, பெண்களும் ஆண்களும் அப்படியே சுற்றி உட்கார்ந்து கொண்டு வேடிக்கையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தொழுது சலாம் குடித்து எலும்ப கொள்ள ஒரு பெண்மணி முன்னால போய் கேட்கிறாங்க, Have you anybody to talk with me in English? என்னோட இங்கிலீஷ்ல டாக் பண்றதுக்கு யாரும் உங்களுக்கு கேளுமா, உங்களுக்கு இங்கிலீஷ் யாருன்னு தெரியுமான்னு கேட்கவும் இல்ல. அமித் சார் சொல்றார், எஸ் ஐ கேன், நான் பேசுறேன், எனக்கு பேசுறேன். அப்ப இவ கேக்குறா, நீங்க இப்ப என்ன செஞ்சீங்க, நீங்க இப்ப என்ன செய்தீர்கள்? அந்த அமீர் சாப் சொல்றாரு, இமாம் சொல்றாரு, நாம் அல்லாஹ்வை ஞாபகம் செய்தோம், நமது இறைவனை தொழுவோம், ஞாபகம் செய்தோம், திக்ரு செய்தோம் என்ற தோரணையில் ஒரு பதில் கொடுக்கிறாரு. அவர் உடனே கேட்கிறார், டுடே நோ, டுடே இஸ் நோ சண்டே, இன்னைக்கு சண்டே இல்லையே, அவங்க பள்ளிக்கு போறது எப்ப சண்டே, சர்ச்சுக்கு போறது சண்டே, இன்னைக்கு சண்டே இல்லையே. சொல்றாங்க, சண்டே மட்டும் இல்ல, நாங்க போற 5 times a day, ஒரு நாளைக்கு 5 தடவை இவ்வாறு அல்லாஹ்வை தியானிக்கிறோம், திக்ர் செய்கிறோம். அந்த புள்ள சொல்லுதான், this is too much, இது ரொம்ப அதிகமே, this is too much, எப்படி நீங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லையா, இதான உங்களுக்கு வேலை. அப்ப அப்ப இவரு இதான் சந்தர்ப்பம் சொல்லி ஒரு அட்வைஸ், இன்னொரு அட்வைஸ் கொடுக்கிறாரு. அட்வைஸ் முடிஞ்சு அப்ப கலைந்து போகக்கொள்ள அந்த பெண்மணி ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு கைலாக முசாவாச்சு, அவங்களோட கல்ச்சர் உள்ள செய்தி, இங்கிலீஷ் கல்ச்சர், யாரோட இருந்தாலும் உடனே ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு தான் செய்வாங்க. திரும்பி போ, ஃபர்ஸ்ட்ல மீட் பண்ணக்கொள்ளையும் ஹேண்ட் ஷேக் பண்றது, பிரிஞ்சு போகக்கொள்ளையும் ஹேண்ட் ஷேக் பண்றது, அந்த பொம்பளை புள்ள ஹேண்ட் ஷேக் பண்றது கைய கொடுக்குது. இவர் சொல்றாரு, ஐ எம் சாரி, என்னைய மன்னிச்சுக்கோங்க, உங்களோட ஹேண்ட் ஷேக் பண்ண எனக்கு இயலாது. அப்ப ஆச்சரியமா கேட்கிறார், ஏன் ஹேண்ட் ஷேக் பண்ண இயலாது? அப்ப இவர் சொல்றாரு, இது என்னுடைய மனைவியினுடைய அமானிதம். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் அக்பர், இது என்னுடைய மனைவியுடைய அமானிதம். அவளை தவிர அந்நிய பெண் தொடுவதாக இருந்தால் வேறு யாருக்கும் உரிமை கிடையாது, அவள் மாத்திரம்தான் இந்த கைய தொட முடியும் என்று சொன்னோன்ன, அப்படியே கீழே உளுந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த பெண்மணி கீழே உளுந்து அழ ஆரம்பிக்கிறான். ஏன், ஏன், ஏன், ஏன் சிஸ்டர், ஏன் அழுவுறீங்க கேக்குன்ன, சொன்ன பதில், அந்த பெண் எவ்வளவு கொடுத்து வைத்தவள், அந்த பெண் எவ்வளவு கொடுத்து வைத்தவள், அவளுக்காக அவளை சந்திக்கும் வரை ஹேண்ட் ஷேக் கூட பண்ணாம அவளுக்காக வண்டி வெயிட் பண்றியே, அவள் எவ்வளவு கொடுத்து வைத்த பெண்மணியாக இருக்க முடியும்? எங்களுக்கு இப்படிதான் ஆசை, பட் டைம் பாஸ், எங்கட சப்ஜெக்ட் எங்கட தலைக்கு மேல போயிருச்சு, எங்களை யூஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு பேப்பரை போல யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிட்டு போறாங்க என்று சொல்லி அழுதவர்களாக பிரிந்து போறாங்க. அப்ப உஸ்மா அஹமத் சாப் சொல்றாரு, உலகத்தில் இலட்சக்கணக்கான கிதாபுகள் அச்சிடப்பட்டு இலட்சக்கணக்கான மிம்பர்களில் கொடுக்கப்படும் தாவாவை விட இந்த ஒரு சம்பவத்திலே முழு உலகத்திற்கும் இந்த வாலிபர் மிகப்பெரிய ஒரு தாவத்தை கொடுத்து விட்டார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாமிய சமூகத்தில் மாத்திரம்தான் இந்த திருமணம் பாக்கியாக இருக்குது. அவ்வளவு சிறப்பான, நாங்கள் நினைக்கிறோம் அவர்கள் சந்தோஷமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நமது பெண்களை அவர்களை போன்று உடுப்பாடி பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறோம். நமது பெண்களும் அவர்களை போன்று இடுப்பை காட்டுவதற்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான உடுப்புகள் வந்து விட்டது. இடுப்பு வெளியது, இடுப்பு டிரெக்டா தெரியாவிட்டாலும் இன்டிரக்டா இன்றைக்கு இடுப்பு தெரியுது, இன்டிரக்டாக முதுகு தெரியுது, இன்டிரக்டாக கால் லெகின் மூலமாக கால் தெரியுது. எங்க பொம்பளை காட்டு ஆசை எங்க பொம்பளை, நாங்களும் வாங்கி கொடுக்கிறோம். இன்டெரக்டா இதை காட்டிக் கொண்டிருக்கிறாங்க. நாங்க இப்படியே விட்டோம் என்றால் இன்னும் 10 வருஷம் போதே வல்ல எங்க பொம்பளை எல்லாம் பாதுகாக்கணும். டிரெக்டா அவங்களை போல காட்டுறதுக்கு தயங்க மாட்டான் அல்லா பாதுகா. அன்பிக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நிகாஹை பாதுகாக்க வேண்டும். நிகாஹ் முடிப்பது மட்டுமல்ல முக்கியம், நிகாஹ் முடிப்பது மட்டுமல்ல முக்கியம். இந்த மணமகனுக்கு இன்றைய நாள் ஒரு பெண்ணை கையில பிடிச்சு கொடுக்கிறோம், நாங்கெல்லாம் பிடிச்சு எடுத்திருக்கிறோம். இன்னும் பெண் தேடிக்கக்கூடிய வாலிபர்கள் இருக்கிறீர்கள், பொறுப்பு சகோதரர்களே, பெரியார்களே, தீனை முழுமையாக கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சத்தை உண்டாக்க வேண்டும். அதுக்கு என்ன இடத்துல முதலாவது கெபாசிட்டி இருக்கணும், ஏன கெபாசிட்டி ஃபுல் ஆகிக்கணும், அப்பதான் அவக்கு போகும். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காற்ற நல்ல வழிதான் எங்கட குழந்தைகள். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கிற விதம் தான் வீட்டுக்குள்ள இவங்களோட தஹஜ்ஜுத் தான் இவங்களோட பிள்ளைகளுக்கு தஹஜ்ஜுதை பழக்க போகுது, இவங்களோட குர்ஆன் திலாவத் தான் குழந்தைகளுக்கு குர்ஆன் திலாவத்தை பழக்க போகுது, இவர்களுடைய நல்ல பார்வை தான் குர்ஆன் குழந்தைகளுக்கு நல்ல பார்வை உண்டாக்க போகுது. இவர்கள் வீட்டில் அசிங்கங்களை பார்த்துக் கொண்டிருந்தால் குழந்தைகளும் அதற்கு பழகுவார்கள், அசிங்கங்களை பேசினால் குழந்தைகள் அதற்கு பழகுவார்கள். சொல்வார்கள், ஒரு வார்த்தையிலே சொல்வார்கள், குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, குழந்தைகள் கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள். ஒரு உதாரணம், குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லையாம், அவர்கள் கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள். யாரிடமோ இருந்து கேட்ட அந்த கெட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள், யாரிடமோ இருந்து பார்த்த அந்த அவர்கள் பார்க்கும் கெட்ட சீனை தான் இவர்களும் பார்த்து பழகிறார்கள், யாரிடமோ இருந்து பார்த்த அந்த கெட்ட உடையை தான் இவர்களும் பார்த்து உடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இதனால தான் நாங்க வாலிபர் சமூகத்துக்கு சொல்கிறோம், வாலிபர்களே, உங்களுடைய ஹேர் ஸ்டைல பசந்த கட் பண்ணுங்க, உங்களுடைய ட்ரௌசரை நல்லா பசந்த மறைச்சு உடுத்து பழகுங்க, உங்க டி ஷர்ட் சரியா பசந்த கீழே போட்டு பழகுங்க, உள்ளத்தில் பார்த்து பார்த்து பல உறுதி, கேட்டு கேட்டு பல உறுதி. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த நிக்கா வெக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். வெக்கத்தினுடைய பூரணத்துவம் தான் நிக்கா. நிக்கா முடித்ததுக்கு பின்னாலும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே வெக்கம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் வரவில்லை என்றால், அவர்கள் வெக்கமான ஒரு வெக்கமான சூழலில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவருடைய குழந்தைகளுக்கு வெக்கம் வர மாட்டாது, சந்ததிக்கு வெக்கம் போக மாட்டாது. வெக்கம் கெட்ட சமூக உலகத்துல வாழ ஆரம்பித்தால் நான் ஆரம்பித்து சொல்லிக்கொண்டு வரேன் என்ன, அல்லாஹ்வுடைய அஸாப். சொல்லாமிருந்த சகோதரர்களே, பெரியார்களே, சிறுக்கு வைத்தவர்கள் உலகம் ஆரம்பித்த நாள் முதல், அதன் மாதவ இஸ்லாத்துடைய நாள் கொஞ்சம் காலம் கடந்ததுக்கு பின்னால் இருந்து சிலைகளை வணங்குவர்கள் வந்து விட்டார்கள். அல்லாஹ் அல்லாஹ் அழைக்கவில்லை யாரையும். நபிமார்களை அனுப்பி நபிமார்கள் அவர்களுடைய பேச்சை தட்டியதற்கு பின்னால் அளித்தான். ஆனால் இன்றும் சிறுக்கு நடந்து கொண்டிருக்கிறது, நமது நாட்டிலே சிறுக்கு நடந்து கொண்டிருக்கிறது, ஏராளம் நாடுகளை சிறுக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அழிவுகள் ஏற்படக்கூடிய இடத்தை பாருங்கள், மொட்டையில் எங்க நிறைய உண்டாகுதோ அங்க போவத ரொம்ப கவனமா போங்க. எங்கேயும் இப்பயும் அடிப்படையில் வெக்கம் கெட்ட தன்மை, கடலோரங்கள், பீச், சீகோஸ்ட் பீச் ஏரியா, இன்று நாம் சுகம் அனுபவிப்பதற்கு சென்று நமது பெண்களையும் ஆண்களோடு ஆண்களாக பாசிக்குடாவுலையும் அங்கேயும் இங்கேயும் இறக்கி வைத்து விட்டு நாமும் இறங்கி கூத்தடிச்சிட்டு கும்மாலம் போட்டுட்டு சந்தோஷமா வாரோம். பாசிக்குடாக்கு நாங்களும் போனோட பேர் போடுறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, கடல் அள்ளிக்கொண்டு சென்று விட்டது, ஞாபகம் இல்லை, மறந்து விட்டோம். ஏன் கடல் ஏன் காவு கொண்டது 40,000 பேர் நமது நாட்டிலே மாத்திரம், ஏன் சுப்ஹானல்லாஹ், வெக்கம் இல்லாத. வீட்டுக்குள்ளே மறைத்து குளிப்பவர்கள், 4 சுவருக்குள்ளே வீட்டுக்குள்ளே குளிப்பவர்கள் பாசிக்குடாவுக்கு போட பார்த்திருக்கிறோமா இல்லையா, எப்படி குளிக்கிறாங்க? ஒரு கிலோமீட்டர் பரப்பளவு கூட இல்லாத ஏரியாவுல பல நூறு பெண்களும் ஆண்களும். இவ்வளவு அசிங்கம். அல்லாஹ் வெக்கம் கெட்ட தன்மையை பொறுத்துக் கொள்ளவே மாட்டான். சிறுக்கை கூட அல்லாஹு தஆலா தாமதம் அவர்களுக்கு முகலத் கொடுக்கிறான், டைம் கொடுக்கிறான், நீ உள்ளே வருவதற்கு டைம் எடு. ஆனால் வெக்கம் கெட்ட தன்மை உண்டாகிட்டால் அழிச்சு போடுவான். எனவே சகோதரர்களே, இந்த நிக்காஹின் மூலம் நாம் படிப்பது வெக்கம். வெக்கத்தினுடைய பூரணத்துவத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்கு தான் நிக்காஹ் முடிக்கிறோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் 13 நிக்காஹ் முடித்தார்கள். 13 நிக்காஹ்கள் முடித்தார்கள். 2 நிக்காஹ்கள் முடித்தவுடன் தலாக்கலே முடிந்து விட்டது. அந்த 2 பெண்களோடு சேரவில்லை. நபியர்கள் வாழும் காலத்தில் 11 பெண்களோடு வாழ்ந்தார்கள். நபியர்கள் வஃபாத் ஆகும் பொழுது 9 மனைமார்கள். கதீஜா பின்த் ஹுவைலித் ரழியல்லாஹு அன்ஹா, ஜைனப் பின்த் ஹுசைமா ரழியல்லாஹு அன்ஹா, 2 மனைமார்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். மற்ற 9 மனைமார்களை விட்டு சென்றார்கள். நபியர்களுக்கு 4 பெண் மக்கள், 4 பெண் மக்களையும் திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள். சிறப்பாக அவர்கள் வாழ்வதை பார்த்தார்கள். மக்காவில் வைத்து திருமணம் முடித்துக் கொடுத்திருந்தார்கள். மூத்த மகள் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு, அபுல் ஆஸ் பின் ரபி என்பவர்களுக்கு, அவர்கள் குஃபுரில் இருந்தார்கள். அந்த 2 பேருடைய அவர்களுடைய அந்த அன்பு, அந்த திருமணம் முடித்ததுக்கு பின்னால் உள்ள அந்த காதல் தொடர், சுப்ஹானல்லாஹ். 20 வருடம் வரை நபியர்களுடைய மகள் ஜைனப் ரழியல்லாஹு தன்னுடைய கணவனுக்கு வெயிட் பண்ணினாங்க. 20 வருடம் பிரிந்திருந்தார்கள் கணவனை. இன்று வருவார் என்று 20 வருடம் வரைக்கும் காத்திருந்தார்கள். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து வைத்திருந்தார்கள். எவ்வளவு மக்கள் பெண் கேட்டு வந்தவர்கள் கொடுக்கவில்லை. இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்திலே நிறைய நிக்காஹ்கள் செய்திருக்கார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய திருமணம் ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு கூட நடந்தது. உஸ்மான் ரழியல்லாஹு அவர்களுக்கு 2 மகளை கொடுத்தாங்க. பணக்காரராகவும் இருந்தார்கள் மருமகன். ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அவர்கள் கூலி தொழிலாளி, ஏழையாகவும் இருந்தார்கள். ஆனால் அந்த உஸ்மான் பணத்தை பார்க்கவும் இல்லை, இந்த அலியினிடத்தில் ஏழ்மையை பார்க்கவும் இல்லை. 2 பேரிடத்திலையும் தக்வாவை பார்த்தார்கள். இன்னைக்கு திருமணம் பேசுறோம் மாப்பிள்ளை பார்க்கிறது பொம்பளை எப்படி பசுந்தாய்க்கிறாவா? பேக்ரவுண்ட் என்ன? பொண்ணுட்டார் பார்க்கிறது மாப்பிள்ளை என்ன செய்யறாரு? இல்ல சகோதரர்களை, பிரியார்களே, துன்காவில் மர்அத்துலி அர்பாயின், 4 விடயங்களை முன்னிறுத்தி திருமணம் முடிக்கப்படுவார். லிமாலிஹா வலி ஹஸபிஹா வலி ஜமாலிஹா, அழகுக்காக, பணத்துக்காக, குலப்பெருமைக்காக. ஃபஃபர் பிதாதி தீன், தீனை பாருங்க. நல்ல சிபாத்தை உண்டாக்கி குழந்தைகளை வளர்த்தி மாப்பிள்ளை கையில கொடுங்க. நல்ல தன்மைகள் அஹ்லாக்கை உண்டாக்குங்க. திருமண பந்தமே செழிக்க வேண்டும் என்றால் அஹ்லாக் தான் முக்கியம். பணம் முக்கியம் இல்லை, வாகனம் முக்கியம் இல்லை, வீடு முக்கியம் இல்லை, மாப்பிள்ளை தொழில் முக்கியம் இல்லை. பெண்ணுடைய வார்த்தை முக்கியம், மாப்பிள்ளனுடைய வார்த்தை முக்கியம். வார்த்தையில் ஒரு வார்த்தையில் உடைந்து திருமணம் இருக்கிறது, ஒரு வார்த்தையில் தலைத்த திருமண பந்தங்களும் இருக்கிறது. ஒரு வார்த்தையால் குடும்பத்தை கட்டி எழுப்பலாம், அதே வார்த்தையால் குடும்பத்தை சுக்குநூறாக்கி போட வேண்டும். எனவே பெண் குழந்தைகளை பெற்றவர்களும் சரி, ஆண் குழந்தைகளை பெற்றவர்களும் சரி, நல்ல அஹ்லாக், பொறுமையை ஊட்டி வளவுங்கள். தாழ்மையை மக்களுக்கு, குழந்தைகளுக்கு போதியுங்கள். பணிந்து செல்லும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். நான் யாருக்கும் மேல இல்ல, எல்லாருக்கும் கீழே. நான் எல்லாருடைய ஹாதியும், நான் அனைத்து பேருடைய ஊழியன் என்பதை பழக்குங்கள். எனக்கு எல்லாரும் ஹிர்மத் செய்ய வேண்டும் என்று பழக்காதீர்கள். நான் தான் பெரியார் என்று பழக்காதீர்கள். நல்ல தன்மை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் மக்கள் மகளுக்கு படித்து கொடுத்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, பெரியார்களே, இப்படியான நோக்கத்தோட சேரக்கூடிய இந்த திருமணங்கள் மாஷா அல்லாஹ் செழிப்பாக உலகத்தில் வேர் விட்டு, கிளைகள் விட்டு, பல பல பல சகாப்தங்கள், பல பல்லாண்டு காலங்கள் மாஷா அல்லாஹ் நிரப்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சஹாபாக்கள் நிறைய சம்பவங்கள் பேசலாம், நேரம் தாண்டி சென்று விட்டது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியான அந்த விமார்களுடைய சஹாபாக்களுடைய அந்த திருமணத்தை போன்ற பரக்கத்தான திருமணமாக இந்த திருமணத்தை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அனைத்து ஹைர்களும் வரக்கத்துகளும் நிறைந்த திருமணமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பானாக. சாலிஹான குழந்தைகளுக்கு பெற்றோர்களாக இவர்களை ஆக்கி வைப்பானாக. இவர்களை கொண்டு அல்லாஹு தஆலா தீனை செழிப்பாக்குவானாக. இவர்களை கொண்டு இவர்களுடைய மனைவிக்கும் கணவனுக்கும் இடையிலே கணவனுக்கும் கண் குளிர்ச்சி உண்டாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வசலாம்.